அடைவது வாழ்வில் சத்தியமா? நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். காதல் மழையே, காதல் மழையே எங்கே விழுந்தாயோ? கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுந்ததிலே, பெண்ணில் ஒரு விண்ணி விசும்பி அழுதது தான். உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களை மெல்லச் சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தேன். வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். காதல் மழையே, காதல் மழையே எங்கே விழுந்தாயோ? உங்கில் குதித்து விட ஒரு சமுத்திரம் நினைப்பது போல் அங்கம் நிறைந்து விட என் ஆவி துடித்தது காண். தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு